sana. யாரை விட்டதோ உன்னொற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ காதல் தொல்லை தாங்கவில்லையே அதை தட்டி கேட்க உன்னை விட்டால் யாரும் இல்லையே யோசனை எனக்கு நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல. முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. ராஜு பாய் உள்டா அடிச்சா பகலிரவு பொழிகின்ற பனி துளிகள் நீதானே வயதினை நினைக்கிறாய் உயிரினில் இனிக்கிறாய் நினைவுகளில் மொய்க்காதே நிமிடமுள் தைக்காதே மகிழ்ச்சியை போலவே உன்னை விடுமுறை தினமென பார்த்திரேன் என் இளமையை தனிமையை